வட எல்லை உமரியும் தென் எல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை எங்கள் பொன்னாடு என்னாலும் எம்மோடு பிள்ளை செய்வோரை பை செய்வோம் பூண்டோடு விடமாட்டோம் வலைதலில் விடமாட்டோம் உரிமையை தரமாட்டோம் விடுதலை விதை போட்டோம் தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம் நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவை உள்ளம் Thank you.